രാമാഞ്ജനേയപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥകമാരംഭാം നാഥയാമനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുത പദാംബുജ യുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്ഥതിതരാണ് തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ അഖിലഭുവനരക്ഷാസാധനയാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തതിഗ്മാം സുജാലേ നിരവധി കരുണാബ്ധൌ വേദചൂഡാഗുരൌ മേ ഭവതു പരമഭക്തി ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. നമ്മളുടെ ആചാര്യ പരമ്പരയാണിത്. അവിച്ഛിന്നമാർക്ക് അതായത് തടയില്ലാമൽ എമ്പെരുമാൻ മുതൽ இன்று வரை நடுவில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு இருக்கு. ரொம்ப உத்தமமான குரு பரம்பரை இது. இதுல சுவாமி எம்பெருமானார் வரை இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பொது. பகவத் ராமானுஜர் வரை பெருமாள் கிட்டேந்து ஆரம்பிச்சு பகவத் ராமானுஜர் வரைக்கும் எல்லாருக்கும் பொது வைஷ்ணவர்களுக்கு. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் அவரவர் சம்பிரதாயங்களிலே கண்டுகொள்வது அப்படின்னு தேசியம் சொல்லிட்ட. அது வரைக்கும் இருக்கிற ஆச்சாரியாவை பத்தி சொல்லிட்டோம். அப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு, அதனால அந்தந்த சம்பிரதாயங்கள்ல பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு விட்டார். பகவத் ராமானுஜர் வரை இருந்த ஆச்சாரியர்கள் முக்கியமான ஆச்சாரியர்கள். அதிலும் குறிப்பாக நம்மாழ்வார், நாகமுனிகள், ஆளவந்தார், பகவத் ராமானுஜர். ஏன்னா அநேக விதமான உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த ஆச்சாரியர் மூலமா பகவான் காரியத்தை பார்த்துக்கிறான். ஹிருத்யா ஹிருத்பத்ப சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ சேஷோர்மி கோஷ கித்த பிரத்யர்த்தி தித்ரி ஜெயதி பகுகுணா பங்கி அஸ்மத் குருணாம் அப்படின்னு தேசிய அழகா சொல்ற ஒரு இடத்துல. நம்ம ஆச்சாரியாளுடைய ஹிருத் பத்மம், ஹிருதயம் அப்படிங்கிற தாமரை, அதுவே ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல ஹைக்ரீவன் எழுதிருக்கான். ஆச்சாரியருடைய ஹிருதய தாமரையில ஹைக்ரீவன் எழுதியிருக்கான். அதனால அவர்கள் மகா ஜானிகளா இருந்து எதிரிகளை எல்லாம் சுலபமா ஜெயிக்க முடிகிறது. பிற மதங்களே ஜெயிச்சா வாழலாம். ஆள் வந்தால் ஆச்சரியமா ஜெயிச்சார், பகவத் ராமானுஜர் ஆச்சரியமா ஜெயிச்சார், சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஜெயிச்சார், நாதமுனிகள் ஆச்சரியமா ஜெயிச்சார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவா, அந்த ஹிருத்பத்ம சிம்ஹாசனத்துல ஹயக்ரீவன் ரொம்ப ராசிக்கத்தோட உட்காந்துருக்கார், ரொம்ப பிடிச்சு உட்காந்துருக்கார். ஹயக்ரீவன் இருக்கிற இடமே சிம்ஹாசனம் தான், ஹயக்ரீவன் இருக்கிற இடமே புண்டரீகம் தான், தாமரப்பூ தான், புண்டரீகே நிஷன்னகான்னு வரும். வியாக்கியா முத்ராம் கரசரசி ஜெய்ஹி புஸ்தகம் சங்கச்சக்ரே விப்ரட் பின்ன ஸ்பதிகரிச்சிரே புண்டரீகே நிஷன்னஹ, தாமரைப்பூல தான் ஹைக்ரீவன் இருக்கார். இப்போ ஆச்சாரியாருடைய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு தாமரப்பூவா இருக்கு, அந்த தாமரப்பூல ஹைக்ரீவன் எழுதியிருக்க. அந்த முதல்ல இருக்கிற உண்மையான தாமரப்பூ இருக்கும் இல்லையோ, அதை காட்டிலும் இது ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா அந்த தாமரப்பூல என்ன இருக்கு, இது ஆச்சாரியருடைய ஹிருதயங்கிற தாமரப்பூ ஹைக்ரீவன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதை ரசிச்சு உட்காந்துருக்கார். ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷக்ஷிப்த பிரத்யர்த்தி திருப்தி. அப்ப ஆச்சாரியாவுடைய வாக்குலேருந்து ஏதாவது நாலு வார்த்தை வந்தது அப்படின்னா அது ஹைக்ரீவனுடைய வார்த்தை இது. ஏன்னா ஹிருதயத்தில் இருக்கிறவர் பேசுற, இப்பவுமே ஹிருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையில் வரும். நான் ஹிருதயத்துல வேற ஒன்று நினைச்சா ஆனா வார்த்தையில வேற ஒன்று சொன்னேங்கிறது யாருக்குமே வராது. ஒருவேளை ஹிருதயத்துல ஒன்று நினைச்சு அதை சொல்லாம இருக்கலாம், அது வேணா நடக்கும். ஆனா என் மனசுல நான் ராமன் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மாறி போய் கிருஷ்ணன் சொல்லிட்டேன் அப்படின்னு யாருக்கும் வராது. ஏன்னா சுவாதீனம், சப்த பிரயோகங்கள்ல நமக்கு அதீனம், நம்ம நினைக்கிற மாதிரிதான் சப்தம் வரும். அப்ப ஆச்சாரியால் சப்த பிரயோகம் பண்ணியிருக்கா, அது ஹிருதயத்திலேருந்து வந்திருக்கு. ஹிருதயத்துல யார் இருக்கார் அப்படின்னா ஹைக்ரீவன் இருக்கார். அப்ப ஆச்சாரியாளுடைய சீசுக்திகள் எல்லாமே ஹைக்ரீவனுடைய சீசுக்திகள். அதனால தேசியன் பல இடத்துல அப்படி சொல்ற, ஹைக்ரீவன் இதை எழுதினார் அப்படிங்கிற. வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ள தெழுதியது ஓலையில் இட்டனம். ஹைக்ரீவன் எழுதி வச்சது நான் எழுதினேன், காப்பி பண்ணேன் அப்படிங்கிற. ஹைக்கிரவன் எங்க எழுதினா, என் உள்ளத்தை எழுதியது, என் மனசுல எழுதினார். நான் எங்க எழுதினேன்னா, ஓலையில் இட்டனம், நான் ஓலையில எழுதுகிறேன் அப்படிங்கிறார். ஹைக்கிரவன் உள்ளத்தில் எழுதினாராம், இவர் ஓலையில் எழுதினார். அதாவது பேசுற வார்த்தை எல்லாம் ஹைக்கிரீவனுடைய வார்த்தைகள். உள்ளுக்குள்ள மனசுல ஹைக்கிரீவன் இருந்து பேச வைக்கிற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் எத்தன் நிஷ்கிருஷ்டமித்தம் எதுபடி ஹிருதயாரூடம் ஆரூடதாட்சியா தத் வக்தா வாஜிவக்திரா அப்படிங்கிறார். அதிகரண சாராவளி பண்ணி முடிக்கும் போது தேசிகன் சொல்ற ஸ்லோகம் இது. தத் வக்தா, இந்த அதிகரண சாராவளி அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணது வாஜிவக்திரா ஹயக்ரீவன் அப்படிங்கிறார். சக மம குருபிர் வாதிஹம்சாம் உவாகை, என்னுடைய குருவான அப்புள்ளாரோட கூட அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, இல்லாட்டா அதிகன சாராவளி ஹைக்ரீவன் நினைச்சாதான் பண்ண முடியும், மனுஷாலால் பண்ண முடியாது. சீபாஷ்யத்தில் இருக்கிற உயர்ந்த உயர்ந்த விஷயங்களை எல்லாம் மேலும் மேலும் பல விஷயங்கள் எடுத்து காமிச்சு சீபாஷ்யத்துக்கு நூறு வியாக்கியானம் சொல்ற மாதிரி இருக்குது. வியாக்கியானம் இல்லாது, ஆனால் சீபாஷ்ய விஷயங்கள் எல்லாம் அழகா எடுத்து சொல்ற ஒரு உத்தமமான கிரந்தம் 500 ஸ்லோகம். இப்போ 500 ஸ்லோகம், அதுலயும் சீபாஷ்யத்தை கடினமான சாஸ்திர விஷயத்தை பூர்வபக்ஷம் சித்தாந்தம் தர்க்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோகமா பண்ணியிருக்காரு. அப்ப தத் வக்தா வாஜி வக்திராங்க, இதை பண்ணது ஹயக்ரீவன் அப்படின்னு விட்டார். அது மாதிரி ஆச்சாரியார் சொல்ற எல்லா வார்த்தையுமே ஹயக்ரீவனுடைய வார்த்தை. அப்ப எல்லா ஆச்சாரியாருடைய ஹிருதயத்திலையுமே ஹயக்ரீவன் தான் எழுதியிருக்காங்க. கிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ சேஷோர்மி கோஷ கஷித்த பிரத்யர்த்தி திருப்தி. அதனாலதான் பரமதத்தை எல்லாம் பயப்படுறார். மனுஷனோட வாதம் பண்ணலாம், ஆனா ஹயக்ரீவனோட யாராவது வாதம் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆச்சாரியால பார்த்தாலே அவளுக்கு பயம். அப்படி உத்தமமான ஒரு குரு பரம்பரை. அதுல எல்லாருமே ஹயக்ரீவனுடைய ஒரு அனுகிரகத்தை விசேஷமா காண்பிச்சவர்கள். நாதமணிகளை பத்தி சொல்லும்போது தஸ்மை நமஹா மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ அப்படின்னு, அவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ஹைக்ரீவன் தான் எழுதுகிறார். ஞான அனுராக, அவருக்கு பக்தியும் ஹைக்ரீவன் கிட்டன்னு வரும். அந்த மாதிரி ஆள வந்தார், அந்த மாதிரி நம்ம ஆழ்வார். சுவாமி தேசியன் கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, எல்லா ஆச்சாரியாலும் சேர்ந்து ஒருத்தர ரூபம் எடுத்து வந்தா அதுதான் சுவாமி தேசிகன். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார், ஆளவந்தார் அவதாரம் பண்ணார், நம்மாழ்வார் அப்புறம் நாதமுனிகள் அப்புறம் ஆளவந்தார் அப்புறம் எம்பெருமானார், நாலு பேரும் சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்தான்னு வச்சுப்போம், அதுதான் தேசிகன். நாலு பேர் பண்ற காரியத்தை அவர் பண்ணிக்கார். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, திவ்ய பிரபந்தம் அருளி செய்தார், திருவாய்மொழி அருளி செய்தார், வேதத்தை தமிழ்ல அருளி செய்தார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்ல நம்ம குரு பரம்பரையில தமிழ்ல ரகசியார்த்தங்கள்லாம் அருளி செய்தது தேசிகன் தான், பாசுரங்களை அருளி செய்தது தேசிகன் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. எத்தனையோ பாசுரங்கள்ல அதிகார சங்கிரகம், அமிர்தா சுவாதி, பல பாசுரங்கள் அருளி செய்தது சுவாமி தேசிகன். அப்ப நம்மாழ்வார் பண்ற காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். நாதமுனிகள் என்ன பண்ணார்னா, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிசையோட வியாக்கியானத்தோடு அருளி செய்தார். அவரை தேசிகரும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி, அமல்நாதிரான வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி விசேட அர்த்தங்கள் எல்லாம் சொல்றார். அத்தியனோசோத்தை நடத்தி வைக்கிறார். நாதமுனிகள் அத்தியனோசோத்தை நடத்தி வச்சார், தேசிகனும் அத்தியனோசோத்தை நடத்தி வச்சார். நாதமுனிகள் நியாய தத்துவம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அதுல நம்ம மத சித்தாந்தப்படி நியாயம் எப்படி அப்படின்னு சாதிச்சார். அந்த புஸ்தகம் இப்ப கிடைக்கிறது இல்லை, நியாய தத்துவம் இப்ப கிடையாது. ஆனா நியாய தத்துவத்திலேருந்து நிறைய விஷயத்தை தேசியம் எடுத்து சாதிச்சிருக்கார். நாதமுனிகள் சாதிச்சதெல்லாம் எடுத்து சாதிச்சிருக்கார் நிறைய இடத்துல, ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல, வேற யாருமே எடுத்ததா தெரியல. வேற எம்பெருமானார் ஒன்னு ரெண்டு இடத்துல எடுத்திருக்காரு அவ்வளவுதான். ஆனா தேசிகன் அநேக இடத்துல நியாய தத்துவத்துல நாதமுனிகள் சாதிச்சதை எடுத்திருக்க. அப்ப நாதமுனிகள் பண்ற காரியம் தரிசனம், விசிஷ்டாத்வைத தரிசனம், விசிஷ்டாத்வைத பிலாசபி, அதை நாதமுனிகள் அழகா புஸ்தகத்துல சாதிச்சார். தேசியமும் அதே மாதிரி புஸ்தகத்தில் சாதிச்சார். தத்துவ உத்தாக்கலாபம், சர்வார்த்த சித்தி, முதலான புஸ்தகங்கள்ல சாதிச்சிருக்கார். அது மாதிரி நாதமுனிகளுடைய அம்சம் தேசியம் சொல்லலாம், பகவத் ராமானுஜருடைய அம்சம் தேசியம் சொல்லலாம், ஆளவந்தாருடைய அம்சம் தேசியம் சொல்லலாம். ஏன்னா ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் முதலானதெல்லாம் அருளி செய்தார். அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் தேசியம் தான். கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி கீதார்த்த சங்கிரகம் பண்ணவே தான் அதை பின்பற்றி பகவத்கீதா பாஷ்யம் சாதிக்கிறார் ராமானுஜர். ராமானுஜர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் சாதிச்சார். கீதையில இருக்கிற ஸ்லோகம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. இதுல பாஷ்யம் கீதையில கிட்டத்தட்ட 750 ஸ்லோகம் இருக்கு. அத்தனை ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஆனா அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டா, கீதையினுடைய தாத்பரியத்தை சுருக்கி 30 ஸ்லோகத்துல ஆளவந்தார் அருளி செய்திருக்கார். அதை அடிப்படையா வச்சுட்டுதான் இதை எம்பெருமானார் அருளி செய்தார். சுவாமி தேசியன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆளவந்தார் அருளி செய்ததுக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதினார், பகவத் ராமானுஜர் அருளி செய்ததுக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதினார். ரெண்டுத்துக்குமே வியாக்கியானம் சாதிச்சார். இதை தவிர தானும் தமிழ்ல கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தத்தை சாதிச்சார். இப்ப பார்த்தா எல்லாம் வந்துட்டு ஆளவந்தார் அருளி செய்ததுக்கு வியாக்கியானம் பண்ணார். அதனால ஆளவந்தாருடைய அனுகிரகம், ஆளவந்தாருடைய அம்சம். பகவத் ராமானுஜர் சாதிச்ச கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் தாத்பரிய சந்திரிகான் பேருக்கு. அதனால ராமானுஜருடைய அவதாரம் சொல்லலாம். தமிழ்ல ஒரு கீதா சங்கிரம் பண்ணார், அதனால நாதமிழருடைய அவதாரம் சொல்லலாம், நம்மாழ்வாருடைய அவதாரம் சொல்லலாம். இப்படிலாம் பார்த்தா அநேக விஷயம் சொல்லலாம். தேசியனுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவர் ஒரு ஆச்சாரியனே போரும் அப்படின்னு சொல்ற அளவு ஒரு மகா மகாத்மியம், பெரிய மகாத்மியம். பிரபத்தியை ஸ்தாபிச்சு கொடுத்தார். இப்படி உத்தமமான ஆச்சாரியர்களுடைய ஒரு பரம்பரையில வந்த சுவாமி தேசிகன். அந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் வைக்கும்படியா நம்ம சம்பிரதாயத்தை முரணா காப்பாத்தி கொடுத்தார். நமக்கும் பல விஷயங்கள்லாம் அருளி செய்திருக்கார். அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தேசியனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லும்படியான திருநாமங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக எத்திராஜ பதாம்போஜ துவந்த மாத்வி மதுரதா அப்படின்னு பார்த்தோம். 25வது திருநாமம் பகவத் ராமானுஜருடைய திருவடி தாமரையில் ஈடுபடும் வண்டு யாரு? சுவாமி தேசிய அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தொடர்ந்து அடுத்த சில ஆச்சாரியர்களுடைய திருநாமம், தேசியன் எப்படி அவளை அனுபவிச்சார் அப்படிங்கறதும் இதில் வரப்போறும். 26வது திருநாமம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். யாமுனாரிய பிரேமமூர்த்தி நாத யோகி சநாதவானு பராங்குஷ பதாசக்த பரகாலாங்கிரி பக்திமான் ஸ்ரீ பராசர பட்டாரிய மேகசூக்தியம்புசாதக ஸ்ரீவத் சசின்ஹமிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரக. இப்படின்னு 31வது திருநாமம் வரைக்கும் ஆச்சாரியர்கள் திருநாமங்கள்லாம் வருது. அந்தந்த ஆச்சாரியன் கிட்ட தேசியன் எப்படி ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றது. ராமானுஜர் கிட்ட எப்படி ஈடுபட்டார்னா, அந்த தாமரையில் இருக்கிற வண்டு மாதிரி அவர்கிட்ட ஈடுபட்டார். ஏன்னா அவரும் அத்தனை போக்கியமா இருக்கார், இவரும் அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறார். அடுத்தது இன்னைக்கு அதே மாதிரி கிரமத்துல யாமுனாரிய பிரேமமூர்த்தி, யாமுனாரியர் ஆளவந்தாருடைய திருநாமம். ஆளவந்தாருடைய பிரேமமே ஒரு மூர்த்தி, ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரி தேசியன் இருக்கார். ஆளவந்தாருடைய பிரேமம் ஒரு அன்பு, எல்லா ஜீவர்கள்கிட்டையும் ஆளவந்தாருக்குன்னு ஒரு அன்பு இருந்தது. அதனாலதான் எப்படியாவது சீபாஷம் தானே பண்ணணும்னு பார்த்தார் ஆளவந்தார். ஆனா அந்த காலத்துல முடியல, எத்தனையோ கஷ்டங்கள்னால. ஆளவந்தாருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, இங்கிருந்து சீவைகுண்ட லோகத்துக்கு சுருள் படி அமைக்கணும். மாடியில இருந்தா போறதுக்கு இங்கிருந்து மாடி படியில போறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கிருந்து சீவைகுண்ட லோகத்துக்கு மாடிப்படியே கட்டிடணும். அதுவும் சுருள் படியா இருக்கணும். சுருள் படி அப்படின்னா சுத்தி சுத்தி இருக்கும், அதுல ஏறத்துக்கு சமமே இருக்காது. அந்த மாதிரி படி அமைக்கணும்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டார்னு சொல்லுவா. அப்போ அப்படி இருந்த யாமுனாரியர், அவருக்கு பகவான் கிட்ட ஒரு பிரீதி, ஜீவர்கள் கிட்ட ஒரு பிரீதி, அவருடைய பிரேமமே ஒரு ரூபம் எடுத்து வந்தவர். ஏன்னா இவருக்கும் அத்தனை பிரீதி இருக்கு, இவருக்கும் அத்தனை பிரேமம் இருக்கு. பிரேமம் அப்படின்னா பக்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆளவந்தாரு கிட்ட சுவாமி தேசிகன் வைத்த பக்தியே ஒரு வடிவா வந்தா அதுதான் தேசிகன் சொல்லலாம். இல்ல ஆளவந்தார் பெருமாள் கிட்ட நிச்சய பிரேமத்தினுடைய ஒரு ரூபம்னு சொல்லலாம், அல்லது ஆளவந்தார் ஜனங்கள் கிட்ட நிச்சயந்த ஒரு பிரேமம், அந்த பிரேமத்தினுடைய ஒரு ரூபம் தேசிகன் அப்படின்னு சொல்லலாம், பல விதமா சொல்லலாம். ஆளவந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே அப்படிங்கிற திரைசாரத்துல அதிகார சங்கிரத்துல நாங்கெல்லாம் ஆளவந்தார் அடியோம், ஆளவந்தாருடைய அடியவர்கள் நாங்கள், படியோமினி அல்வழக்கே இவை கெட்ட வழியெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற, ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால நாங்க இங்கே இருப்போம், கெட்ட வழியில போக மாட்டோம் அப்படிங்கிற, சம்சார வழியில போக மாட்டோம், மோட்ச மார்க்கத்தில் தான் போவோம் அப்படின்னு தேசியம் சொல்ற பாட்டு இது. ஆக யாமுனாரிய பிரேமமூர்த்தி, யாமுனாரியன் ஆளவந்தார் திருநாமம், யாமுனன்னா கிருஷ்ணன் அர்த்தம், யமுனா நதியின் கரையில யமுனா சாட்சிக்க யௌவனம் அப்படின்னு இருந்த கிருஷ்ணனுக்கு யாமுனன் பெயர், அந்த பெயர் தான் ஆளவந்தாருக்கு சொந்த பெயர், இயற்பெயர், ஆளவந்தாருக்கு பின்னாடி வந்த பெயர், யாமுனாரியர் அப்படின்னு சொல்லிச்சே கிருஷ்ணன் ஞாபகம் வரும், யமுனை அப்படின்னு சொன்னா கண்ணன் ஞாபகம் வரும், கண்ணனுக்கு யமுனை ரொம்ப பிடிக்கும், யமுனையில குதிச்சு யமுனையில ஆட்டம் போட்டு யமுனை கரையில ராசி கிரீடை பண்ணி கண்ணனுக்கு பிடிச்ச இடம் யமுனா நதி, காளிந்தி காளிந்தி தீரத்துல கண்ணன் பட்ட ஆட்டங்கள் அத்தனை. அதே மாதிரி கண்ணனுக்கு யமுனை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி ஆளவந்தாரையும் பிடிக்கும், அதனால இவரே ஒரு யமுனை மாதிரி இருக்காருன்னா, சிகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம், கண்ணனுக்கு ஆளவந்தாரையும் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, நாதவனுடைய சிஷ்யர், அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்த போது, அவர் யோகம் பண்ணிட்டு இருந்த போது ஆளவந்தார் பின்னாடி போய் எட்டி பார்க்க, அப்ப யார் வந்திருக்கா சொட்டை குளத்தோர் வந்தாரோன்னு கேட்டாராம், அவர் யோகம் பண்ணிட்டு இருக்கார், ஆசபக்கம் பார்க்கல, பின்பக்கம் பார்த்துன்னு யோகம் பண்ணிட்டு இருக்கார், ஆசபக்கம் ஆளவந்தார் எட்டி பார்க்க சொட்டை குளத்தோர் வந்தாரோ அப்படின்னு கேட்டார், ஆளவந்தார் கீழே தெரிவிச்சு அடியேன் வந்து எப்படி கண்டுபிடிச்சுங்க கேட்டார், நீங்க அப்படி பார்த்துருக்கோங்க நான் வர்றதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அப்ப அவர் சொல்றார், நான் வந்து கண்ணனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நான் கண்ணனை பார்த்துருக்கேன், கண்ணன் என்ன பார்த்துருக்கான், ஆனா திடீர்னு எட்டி பாக்குறான், என் தோலை அமுத்தி ஆசைப்பக்கம் எட்டி பாக்குறான், அப்படின்னா கண்ணனுக்கு பிடிச்சோ யாரோ வந்திருக்கான்னு அர்த்தம், அதான் என்னையும் விட்டுட்டு மேல எட்டி பாக்குறான், கண்ணனுக்கு பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டானா, நாதமுனிகளுடைய வம்சத்துல வந்தவாதான் இருக்கணுங்கிறார், எங்க ஆச்சாரியன் நாதமுனிகளுடைய வம்சத்துல வந்தவாளாதான் இருக்கணும், அவளைதான் கண்ணன் அப்படி பாப்பான்ங்கிறாரு, அப்ப நாதமுனிகள் வம்சத்துல வந்த ஆளவந்தாரு தான் அடியன் அப்படின்னு அவர் சொல்லும்படி இருந்தது. அப்ப யாமுனாரிய பிரேம அப்படின்னா ஆளவந்தார் வச்ச பிரேமம், ஆளவந்தார்கிட்ட கண்ணன் வச்ச பிரேமம், என்ன எத்தனை விதமும் அர்த்தம் சொல்லலாம், ஆளவந்தார் கண்ணன் கிட்ட வச்ச பிரேமம், ஆளவந்தார் ஜனங்கள் கிட்ட வச்ச பிரேமம், இது எல்லாம் சேர்த்து ஒரு மூர்த்தி ஒரு ரூபம் எடுத்து வந்தது சுவாமி தேசிகன். அதனால்தான் யாதவா விஜயம் பண்ற கண்ணனுடைய சரித்திரத்தை ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார், அதனால்தான் கோபால விம்சதி பண்ணார், அதனால்தான் அதராகித சாரு வம்சனாலாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீராக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணம் சாதிச்சு, கடைசி காலத்துல கண்ணன் சேவை சாதிக்கட்டும் அப்படிங்கிறார், வேற யாரும் வர வேண்டாம் கண்ணனுடைய சேவை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆக யாமுனாரிய பிரேமமூர்த்தி, ஆளவந்தார் எல்லா ஜீவர்களும் சீவை கொண்ட லோகம் போகணும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா தேசியன் அதற்காக பிரபத்தி சாஸ்திரத்தை அருளி செய்தார், அதனால இன்னொரு ஆளவந்தாருங்கிற மாதிரி இருக்க. அடுத்த திருநாமம் நாத யோகீஷ நாதவானு, நாத யோகீஷர்னா நாதமுனிகள், நாதமுனிகளை தன்னுடைய நாதனாக கொண்டவர், தன்னுடைய சுவாமியாக கொண்டவர் என்ன அர்த்தம் இந்த திருநாமத்து, நாதமுனிகளே எனக்கு சுவாமி அப்படின்னு நினைச்சவர், அது தேசியனே அந்த ஸ்லோகம் பண்ணிருக்கார், நாதேன முனிநாதேன பிரதேயம் நாதவானகம் நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாங்கதம் அப்படின்னு, நாதமுனிகள்னாலே நான் நாதவான், எனக்கு ஒரு சுவாமி இருக்கார், எனக்கு சுவாமி இல்லைங்கிறது கிடையாது, எனக்கு எங்களுக்கு தான் நாதமுனிகள் இருக்காரு அப்படிங்கிற, அப்போ நாத யோகீச நாதவான், நாதமுனிகளை தன்னுடைய நாதனாக கொண்டவர், தன்னுடைய சுவாமியாக கொண்டவர் சுவாமி தேசிகனாச்சு. இது பத்தி அழகா சொல்றதுண்டு, நாதேன முனிநாதேன பவேயம் நாதமான, நாதமுனிகள் இருக்கிறபடினால எனக்கு ஒரு நாதன் கிடைச்சிருக்கான், எனக்கு ஒரு சுவாமி கிடைச்சிருக்கான். நாதமுனிகள் இல்லைன்னா என்ன இருக்கும் கேட்டா, எனக்கு நாதன் இல்லாமல் நான் அநாதையா இருப்பேன். நம்ம எல்லாருமே அநாதையா இருப்போம், நாதமுனிகள் இல்லாட்டா. நமக்கு ஒரு தலைவரா நாதமுனிகள் கிடைச்சபடினாலதான் நம்மளால இப்படி சௌக்கியமா இருக்க முடியுது, நம்மளால சம்பிரதாய விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அத்தனை சிரமப்பட்டிருக்காரு நாதமுனிகள் எல்லாம், அத்தனை 4000 ஜீவபிரம்மம் கொண்டு வரதுக்கு எத்தனை சிரமப்பட்டிருக்காரு, லட்சாவிரத்தி கருணை சிறுத்தாம்பூர் தபஸ் பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டு 4000 ஜீவபிரம்மத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, கஷ்டப்பட்டு நியாய தத்துவம் கிரந்தம் சாதிச்சிருக்காரு. அதனால அவர்தான் நமக்கெல்லாம் நாதன், சந்தேகமே இல்லை. அவர் இல்லைன்னா நம்மளாம் அநாதால் தான். நாதனே இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே குழந்தை எதையோ பண்ணிட்டு இருக்கும். அதனால தேசிகனே அப்படி சொன்னபடினாலேயும் நாதமுனில் தான் எனக்கு நாதன், இல்லாட்டா நான் அநாதைங்கிற நாத சகாயேன நாதவான் அஸ்மி அப்படிங்கிறார். நாதனுடைய சகாயத்தினாலே நாதன், நாதன்னா நாதமுனுடைய திருநாமம், நாதமுனிகள்னா அவருக்கு ரங்கநாதன் திருநாமம். இந்த ரங்கநாதன்ல ரங்கங்கிறத விட்டுட்டு நாசங்கிறத மாத்திரம் வச்சு நாதமுனிகள் சொல்லிடுவோம் நம்ம. நாதமுனிகளை தன்னுடைய நாசனாக கொண்டவர், தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூலம் தமிழறி மூட்டிய நாதமுனி கதலே நாளும் தெழுதுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே அப்படிங்கிறார். நாதமுனிகள் கழலே நாளும் தொழுதிடுவோம், நாதமுனிய திருவடிகளையே நம்ம எண்ணிக்கை செய்விப்போம். நமக்கு ஆர்மிகர், நமக்கு சமம் யாரு அப்படிங்கிறார். ஏன்னா நாதமுனிகள் மாதிரி ஒரு சுவாமி யாருக்கு கிடைச்சிருக்கார், ஒரு ஆச்சாரியன் யாருக்கு கிடைச்சிருக்கார், அவர் திருவடி சேவிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு தானே கிடைச்சிருக்கு. அதனால நாளும் தொழுதிடுவோம் நமக்கு ஆர்மிகர் நானிலத்தே, இந்த பூமியில நமக்கு சமம் யார் அப்படிங்கிறார். மகநாச யோகீச நாதவானு, அடுத்த திருநாமம் பராங்குஷ பத ஆசக்தா. பராங்குஷர் நான் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடிகளில் ஈடுபட்டவர் என்ன அர்த்தம். பர அங்குஷ பிற மதத்தை அடக்குவதில் அங்குஷமா இருக்கிறவர். எப்படியானா யானையை அடக்கிறதுக்கு அங்குஷம் வச்சுட்டு இருக்கோமோ, பிற மதங்கள்லாம் யானைன்னு வச்சுவோம், அதை அடக்கக்கூடியவர் இவர், அங்குஷமா இருக்கக்கூடியவரா. அதனால பராங்குஷர்னு திருநாமம் இருக்கு நம்மாழ்வாருக்கு. அந்த பராங்குஷ பத ஆசித்தா, அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளில் சுவாமி தேசிகன் ஈடுபட்டார். அழகா தேசிகனை சாதிக்கிறார். திருமால் தாளில் தலையை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா நம்மாழ்வார் இருக்கு அப்படின்னால்தான் நமக்கு திருமாலுடைய திருவடி அனுகிரகமே நமக்கு கிடைக்கிறது. ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு, நம்மாழ்வார் தான் திருவாய்மொழி மூலம் நமக்கு காட்டி கொடுத்த திருமால் திருவடிய. நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்று ஆரம்பித்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்ணி காமிச்சார் நம்மாழ்வார். அதனால்தான் நாமளும் சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணலைன்னா நாமளும் பண்ணிருக்க மாட்டோம், நமக்கும் கிடைக்காமே போயிருக்கோம். நம்மாழ்வார் பண்ணவேதான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தங்கிறோம் நம்மாழ்வார. நம்ம சரணாகிதி பண்ணுவாள் நாம இருக்கோமே, நம்மளாம் ஒரு கும்பலா இருந்தோம்னா நமக்கு கூட்டஸ்தா, நமக்கு ஆதி புருஷனா நம்மாழ்வார். அவர் சரணாகிதி பண்ணவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எம்பெருமான் கிட்ட நம்ம சேர்த்து வைக்கிறவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். அது மாத்திரம் இல்ல, நம்மாழ்வார் அப்படின்னா பாதுகை, பாதுகை தான் நம்மாழ்வார், பாதுகை தான் சடகோபம். அந்த பாதுகை தான் நம்மளை பெருமாள் திருவடியில சேர்த்து வைக்கிறது. திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னும் போது ரெண்டு அர்த்தம். நம்மாழ்வாருடைய அருளாலே பெருமாள் திருவடியை சேர்ந்திருக்கோம், பாதுகையுடைய பாதுகையினுடைய அருளினாலே பெருமாள் திருவடியை சேர்ந்திருக்கோம். லட்டா திருவட்டியோட நம்ம சேர்றது எங்க, பாதுகை தான் அங்கிருந்து இங்க வருது, இங்கிருந்து அங்க போறது. பெருமாள் திருவடியிலேருந்து நேர நம்ம சிரசுக்கு வருது, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம சிரஸ்லேருந்து நேர பெருமாள் திருவடிக்கு போறது. அங்க போய் பெருமாள் கிட்ட நம்ம விஷயத்தை எடுத்து சொல்றதான் பாதுகா. அதனால சேர்த்து வைக்கிறது இது ரெண்டையும். அதனால்தான் தேசியன் பாதுகாசக சத்தர் அழகா சொல்றார், அகடித கட்டணி அகடித கட்டனாத்தே சக்தி ஆவிஷ்கிருதா சாத் அப்படிங்கிற பாதுகையை பற்றி சொல்லும்போது, அகடித கட்டனா சக்தி உனக்கு இருக்குமாங்கிற. அகடித கட்டனா சக்தினா என்ன அர்த்தம் கேட்டா, சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி. இது சேராதோ அதை சேர்க்கும், இது எம்பெருமானுக்கு இந்த சக்தி இருக்கு. ஏன்னா சேராததை எம்பெருமானால சேர்க்க முடியும். இப்ப தேசியம் சொல்ற பாதுகைக்கு இந்த சக்தி இருக்குங்கிற, நம்மளுக்கு இந்த சக்தி இருக்குங்கிற, அகடித கட்டனா சக்தி. ஏன்னா இவ்வளவு சேராததை சேர்த்து வச்சுட்டா. எது சேராதது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பெருவடியும் என்னுடைய தலையும் சேர மாட்டேங்குது. என்னானாலும் சேர மாட்டேங்கிறது அத்தனை பாபம். எம்பெருமான் திருவடியில போய் நம்ம சிரசை வச்சு சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அது தோணிச்சுன்னா அது காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம தான் காரணம் அப்படின்னு கேட்டா பாதுகை தான் காரணம். அப்ப திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சதகோபன் அருளினாலே அப்படி, நம்மாழ்வாருடைய ஒரு அனுகிரகத்தினாலே பெருமாள் திருவடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவருடைய திருவடியில இவர் ஈடுபட்டவர் அப்படின்னு. பெருமாள் திருவடியில் ஈடுபட்டது கட்டம், எப்ப பெருமாளை சேர்த்து வச்சவர் நம்மாழ்வாரோ அப்ப அவர் திருவடியில ஈடுபட்டவர் அப்படின்னு முதுகவிகள் மாதிரி. முதுகவிகள் என்ன பண்ணார் கேட்டா, தெய்வமற்றது என்ன, எனக்கு வேற தெய்வம் தெரியாதுன்னுட்டேன். நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம், ஆச்சாரியன் தான் தெய்வம், வேற தெய்வமே வேண்டான்னுட்டார். கண்ணனே வேண்டான்னுட்டார். ஆயன் நிற்கட்டன்னுட்டார். கண்ணனே வேண்டாம், நம்மாழ்வார் தான். தெய்வமற்றதியன் குருகூர் நம்பி பாவின் எண்ணிசை பாடித்திரிவனே அப்படின்னு மதுரகவி சொன்னார். அந்த மதுரகவியனுடைய வழிய வேர் தேசியன் ஏற்றும் விட்டார். வாஸ்தவம் தான், ஆச்சாரியன் தான் ரொம்ப சிரேஷ்டம் பிடிச்சிருந்துட்டார். அதனால அந்த மதுரகை காட்டும் தொல்நெறிய நன்னெறிகள் துணிவார் கட்கே, இந்த மதுரகவி காட்டிய வழி இருக்கு இல்லையா, அதுதான் நல்ல நெறி, அதுதான் எங்களுடைய மார்க்கம் அப்படிங்கிற. ஏன்னா நாமளும் நேர பெருமான் திருவடியில போய் சரணாகதி பண்ண போறது இல்லை, ஆச்சாரியன் வழியா தானே போக போறோம். அப்ப ஆச்சாரியன் திருவடி தான் நமக்கு, ஆச்சாரியன் தான் பெருமாள் கிட்ட போறதே தவிர நமக்கு ஆச்சாரியன் திருவடி தானே. அதனால நம்மாழ்வார் நம்மளை சேர்த்து வச்சவர், பாதுகை நம்மளை சேர்த்து வச்சவர், ஆச்சாரியன் நம்மளை சேர்த்து வைக்கிறவர், இந்த மூணும் ஒண்ணுதான். நம்மாழ்வார் பாதுகை ஆச்சாரியன் இந்த மூணு பேரும் ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மாழ்வார் திருவடியில ஈடுபட்டவர். மதுர்கவிகள் மாதிரி சொன்ன மதுர்கவிகள் தேவமற்றறியன் அப்படின்னு சொல்லிச்ச, அதை தேசியன் அப்படியே ஏத்துட்டேன். வாஸ்தவம் தான், அந்த மதுர்கவி காட்டும் தொழில்நெறிய நல்நெறிகள் எங்களுக்கும் அதுதான் வழி அப்படின்னு சொன்னார் அப்படின்னும் போது, எம்பெருமானுடைய திருவடியில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்மாழ்வார் திருவடியில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றது தேசியனுக்கு உகந்த திருநாமமா இருக்கும். ஏன்னா பெருமாள் திருவடியை காட்டிலும் இங்கு அதிகம் ஈடுபட்டவர் மதுர்கவிகள் மாதிரின்னு அர்த்தம் கிடைக்கும் இதுல. அதனால பராங்குஷ பத ஆசக்தா, நம்மாழ்வார் திருவடியிலே ஈடுபட்டவர் அர்த்தம். அடுத்த திருநாமம் பரகாலாங்கிரி பக்திமானே. அடுத்து திருமங்கி ஆழ்வார் இந்த பாசுரத்துல, இந்த திருநாமத்துல பரகாலன் அப்படின்னா திருமங்கி ஆழ்வார். பரன்னா சத்துகள், அவர்களுக்கு காலம் போல இருக்காராம், யமன் போல இருக்காராங்க. அந்த திருவங்கியாழ்வார் திருவடியிலே பக்திமான் பக்தி உடையவர் தேசிகன் அப்படின்னு திருநாம். பர காலாங்கிரி பக்திமானே. ஆச்சாரியால பத்தி சிலிண்டு வரும்போது திருவங்கியாழ்வார் சொல்ற, திருவங்கியாழ்வார் ஆச்சாரியன் கிடையாது, அதாவது குரு பரம்பரையில அவர் கிடையாது, அவர் ஆழ்வார் பரம்பரையில சேர்ந்தவர். ரெண்டு பரம்பரை இருக்கு, ரெண்டு இருக்குன்னு வச்சுவோம், ஒன்னு ஆழ்வார்கள் கோஷ்டி, இன்னொன்னு ஆச்சாரியர்கள் கோஷ்டி. ஆழ்வார்கள் கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் மாத்திரம் ஆச்சாரியர் கோஷ்டிலையும் இருக்கார், அவர் நம்மாழ்வார். அவர் ஆழ்வார் கோஷ்டிலையும் இருக்கார், ஆச்சாரியன் கோஷ்டிலையும் இருக்கார். ஆழ்வார் கோஷ்டியிலேருந்து ஆச்சாரியன் கோஷ்டிக்கு வந்தவர் அவர். அதே மாதிரி ஆச்சாரியன் கோஷ்டிலேருந்து ஒருத்தர் ஆழ்வார் கோஷ்டிக்கு போயிருக்கார், அது பகவத் ராமானுஜர். அவர் ஆச்சாரிய கோஷ்டியில வரவர், ஆனா ஆழ்வார் கோஷ்டியிலையும் நம்ம கணக்காக்குறது உண்டு. 12 ஆழ்வார், 13 ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது பகவத் ராமானுஜரையும் சேர்த்து கணக்காக்குறது வழக்கம். அப்ப இங்கிருந்து ஒருத்தர் அங்க, அங்கிருந்து ஒருத்தர் இங்க, அப்படி இருக்கும்போது திருமங்கி ஆழ்வார் எந்த கோஷ்டியை சேர்ந்தவர் அப்படின்னா ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்தவர். ஆச்சாரிய கோஷ்டியில அவர் வரல, குரு பரம்பரையில அவர் வரல. எந்த ஆழ்வாரும் கிடையாது, நம்ம ஆழ்வார் தவிர எந்த ஆழ்வாரும் கிடையாது. அப்படி இருக்கு. இப்ப ஆச்சாரியார் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது பகவத் ராமானுஜர் பத்தி சொன்னார், யாமனாரியர் ஆளவண்டார் பத்தி சொன்னார், நாதமுனிகள் பத்தி சொன்னார், நம்மாழ்வார் பத்தி சொன்னார். இப்ப ஆச்சாரியன் இல்லாத இவரையே சொல்றார் அப்படின்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் சேர்த்து வச்சு இவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த திருமங்கி ஆழ்வார் பின்பற்றி தேசியன் பாசுரம் எல்லாம் பண்ணிருக்கார். அதனால விசேஷமா சொல்ற யார் யாரை பின்பற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிருக்காருங்கிறது வருது இந்த மூணு திருநாமத்துல. பர காலாங்கிரி பக்திமானு, திருமங்கி ஆழ்வார் திருவடியில ரொம்ப பக்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார்களே நிறைய பேர், 12 பேர் இருக்க ஆழ்வார்கள், அதுல எல்லா ஆழ்வாரையும் விட்டுட்டு திருமங்கி ஆழ்வார் ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியன் வாழ்த்திறனாவும். திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல என்ன கருத்து இருக்கோ, என்ன தாற்பயம் இருக்கோ, அதே தாற்பயம் தேசிகனுக்கு இருக்கான். திருமங்கி ஆழ்வாருடைய இதுல என்ன இருக்கோ அதுதான் இருக்கு, வேற தனியா கிடையாதுன்னுட்டான். திருமங்கி ஆழ்வாருடைய பெரிய திருமொழி முதலான பாசுரங்கள்ல என்ன தாற்பயம் இருக்கு அப்படின்னு கேட்டானா, ரெண்டு தாற்பயம் பிரதானமா இருக்கு. ஒண்ணு சரணாகதி, சரணாகதி வரணுங்கிறது, அததான் தேசியம் நிறைய இடத்துல சாதிச்சுட்டார். ரெண்டாவது அர்ச்சாவதார ஈடுபாடு, இது திருமங்கி ஆழ்வாருக்கு தனி விசேஷம். எம்பெருமான ஸ்ரீவைகுண்டத்துல போய் சேவிக்கலாம், திருப்பாற்கடல போய் சேவிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும், இங்க அர்ச்சாவதாரத்துல கோயில்கள்ல ஏழு இருக்கிற பெருமாள், அர்ச்சையிலேயே இருக்கிற பெருமாள், அவரை நாம் அனுபவிக்கிறோம். சீவி கொண்ட அனுபவம் மாதிரி இங்க ஒரு அனுபவம் நமக்கு, இந்த பெருமாளுடைய சௌந்தரியம், இந்த பெருமாளுடைய காவதுண்யம், இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அதுல திருமங்கி ஆழ்வார் தான் ரொம்ப உத்தமமானவர். அர்ச்சையில் ஈடுபாடுங்கிறத அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். திருமங்கி ஆழ்வாருக்கு அவதாரம் தனியா சொல்லவே மாட்டார், அவர் எந்த அவதாரம் சொன்னாலும் அர்ச்சையில கொண்டு வந்து சேர்த்து விட்டுவார். அத அப்படி அந்த திருமங்கி ஆழ்வார் மனசுல நினைச்சிருந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு சரணாகதி, இன்னொன்னு அர்ச்சாவதாரம், அது ரெண்டு தேசியம் அப்படியே மனசுல வச்சிருக்கு. அதனால்தான் கரிய கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, கலியனுடைய உரையில இருக்கக்கூடிய கருத்து இவருக்கும் இருக்கு அப்படின்னு வருது. சரணாகதி தான் தெரியும், அர்ச்சாவதாரத்துல திருமங்கி ஆழ்வார் எந்த அளவு ஈடுபாடு வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா மோட்சமே கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்ற அளவு. ஏன்னா இங்கேதான் அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்காரு, இங்கேயே சேவிச்சுட்டு இருக்கேன், மோட்சம் இருக்கு, இங்க ஏதாவது குறவு இருந்தா மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்தை பத்தி யாராவது நேரம் பார்த்துருக்காளா? மோட்சத்துல என்ன இருக்கு எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா? அதனால ஏதோ சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு இருக்கோம், தவிர யாரும் நேரம் பார்த்ததில்லை, யாரும் நேரம் அனுபவிச்சதில்லை. ஆனால் இந்த இடத்துல அர்ச்சாவதாரத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்காத நிறைய பேர் அனுபவிச்சிருக்கும். அப்போ கைக்கு நேரம் கிடைக்கும்படி அனுபவ விஷயமா இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் இருக்கச்ச அதை விட்டுட்டும், எங்கேயோ வானத்துல போய் இருக்கக்கூடிய மோட்ச அனுபவத்தை பத்தி எதுக்கு ஆசை பண்ணும் அப்படின்ட்டார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படிங்கிறார் திருவங்கியாளர். முயலை விட்டுட்டு காக்கா பின்னாடி போலாமாங்க, அதாவது வேடனானவன் ஒரு முயல் இருக்கு ஒரு காக்கா ஒன்று இருக்கு அப்படின்னா எதை அடிப்பான், முயல் தான் அடிப்பான். ஏன்னா காக்கா எங்கேயோ ஆகாசத்துல இருக்கு, அது பறந்து போயிடும், கிடைக்கும் கிடைக்காது போகும். ஆனா முயல் இங்க பக்கத்துல இருக்கு, நம்ம கிட்ட இருக்கே. அது மட்டும் இல்ல, முயல் தான் விசேஷம் காக்கா காட்டிலும் அவளுக்கு, ஏன்னா முயலுக்கு மாமிசம் அது. இதை போய் உதாரணமா சொல்றார் திருமங்கி ஆழ்வார், அர்ச்சாவதாரங்கிறது முயல்ங்கிறார், மோட்ச அனுபவம் அப்படிங்கிறது காக்காங்கிறார். எங்கேயோ மானத்துல இருக்கு, நமக்கு எப்போ கிடைக்க போறது, அது எப்படி கிடைக்க போறதுங்கிறது நமக்கே தெரியாது. பகவத் அனுகிரகத்துல கிடைக்கக்கூடும் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இங்க பக்கத்துல ஒரு அனுபவம் இருக்கேங்கிற, இதை விட்டுட்டு ஏன் அங்க போகணும், கரண் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேங்கிறார். இப்படி போவதுண்டோ, இப்படி போகலாமோ அப்படிங்கிறார். அர்ச்சாவதாரத்தை ஈடுபட வேண்டாமாங்கிறார். அதே அனுபவம் அப்படியே சுவாமி தேசியனுக்கு. தேசியன் என்ன சொல்றாருன்னா, வைகுண்ட வாசேபி நமே பில்லாஷா, வைகுண்ட வாசத்திலையும் எனக்கு ஆசை இல்லைங்கிற. எப்போ காஞ்சிபுரத்தில் பெருமாள் சேவிக்கும் போது, காஞ்சிபுரத்தில் எம்பெருமானுடைய வைசாக உற்சவத்தை செய்விக்கும் போது, பேரொழிலாள பெருமாளுடைய உற்சவங்களை எல்லாம் செய்விக்கும் போது, அப்போ சில ஸ்லோகங்களை அசிம அருள் செய்திருக்கார். அதுல ஒண்ணு, சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா, ஒன்ன சேவிச்சிருந்தா போறும் எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை. இதெல்லாம் சில பேர் என்ன நினைப்பா, ஒரு அத்தியுக்தி அப்படின்னு நினைப்பா. அத்தியுக்தினா அதிகப்படியா சொல்றது, ஆயிரம் இருந்தாலும் வைகுண்டம் வைகுண்டம் தான், பூலோகத்தில் இருக்கிற வைகுண்ட வாக்குமன்னா இருந்தா கூட ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அதிகப்படியா சொல்றது உண்டு. கவிகள்லாம் அமனும் சொல்றது உண்டு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்வான். எது ரொம்ப நல்லா, தேவாமிரதம் போல இருக்கு அப்படின்வான். ஆத்துல யாராவது காசி போட்டு கொடுத்தா அது சாப்பிட்டு தேவாமிரதம் போல இருக்குன்னு, இது அத்தியுக்தி. ஏன்னா தேவாமிரதம் எப்படி இருக்குங்கிறது இவனுக்கு தெரியாது, ஒன்னு ஒண்ணு சாப்பிட்டது கிடையாது. ஒண்ணுமே இல்லாத காஃபி வச்சுட்டு தேவாமிரதம் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சிலதெல்லாம் அத்தியுக்தி அப்படின்வா. வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா இங்க இருக்கிற அனுபவமே இருக்கே அப்படின்னா, இங்க இருக்கிற அனுபவம் அத்தனை விசேஷமானது அப்படின்னு சொல்றதுக்கு வந்ததே தவிர வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா தேசிய நடக ஒரு விஷயம் சொல்லியிருக்க, சத்தியம் சபேங்கிற, நான் சத்தியமா சொல்றேங்க, நான் பொய் சொல்லல, நான் வெறும ஸ்தோத்திரத்துக்காக சொல்லல, நான் ஏதோ அது எப்படியா நான் வார்த்தை சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லல, நான் சத்தியமா என் மனசுல இருக்கிறத சொல்றேன். சத்தியம் சபே நான் ஆணையிட்டு சொல்றேன், வாரண சைலநாதா வைகுண்ட வாசேபி நமே விலாசா. ஏன்னா அப்படி ஒரு அனுபவம் இங்க இருக்கு, நிரந்தரம் நிர்விசதஸ்ததீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் அபிரூபியம் உன்னுடைய அழகு, அதை சேவிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத அடிச்சு சொன்னவர் தேசியம்தான். அது எல்லாம் சொல்லும் போது சாதாரணமா இருக்கும், போய் இப்படி சொல்றார் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அடிச்சு சொன்னது சுவாமி தேசியம்தான், சத்தியம் சபேங்கிற, சத்தியமா சொல்றேங்கிற. வைகுண்ட வாசேபி நமே பிராஷாக, என வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம்னு. ஆக இது திருவங்கேழ்வாருக்கு இருந்த அதே பாவம். ஏன்னா அவர் தான் வைகுண்ட வாசம் வேண்டாம்னு, ஏறா முயலுட்டு காக்கை பின் போவதே விட்டார், காக்கா பின்னாடி யாராவது போவாதானாங்கிறார். அதே அனுபவம் அப்படியே சுவாமி தேசியனுக்கு வந்திருக்கும் போது தான் பார்த்து, கலியனோரை குடிகொண்ட கருத்துடையோன் வாயி அப்படிங்கிற. அதனால பரகாலாங்கிரி பக்திமானே அவ தேசியமே இந்த இருபது திருவங்கை ஆழ்வார் திருவடியில ஈடுபட்ட அப்படின்னாலதான் இந்த ஒரு பாவம் வந்திருக்கு தேசியனுக்கு. அப்போ அதனாலதான் எல்லா ஆழ்வாரையும் விட்டுட்டு திருவங்கை ஆழ்வார் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா, அவர் விசேஷமா எடுத்த ரெண்டு விஷயத்த சுவாமி தேசியனும் விசேஷமா வச்சுட்டு, சரணாகதியும் அர்ச்சாவதாரம், அதே அப்படியே சுவாமி தேசியன் அப்படியே சாதிச்சபடினால அவரை சொல்லுவோம். அது மாத்திரம் இல்ல, திருவங்கை ஆழ்வார் அம்சமும் தேசியனுக்கு உண்டுன்னு சொல்றது உண்டு சம்பிரதாயத்துல. எல்லா ஆழ்வாருடைய அம்சம், எல்லா ஆச்சாரியருடைய அம்சம் எல்லாமே உண்டுன்னு சொல்லலாம். திருவங்கையாருடைய அம்சம் உண்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், திருவங்கை ஆழ்வாருடைய அவதார தினத்தன்னைக்குதான் தேசியன் வந்து பரம உபதிச்சார். அதாவது கார்த்திகையில் பௌர்ணமி, கார்த்திகையில் கார்த்திகை நாள் வந்து தோன்றி அப்படின்னு திருவங்கையாள் அறிவுதரும் பிரிவு தத்துவாமல் திருக்கார்த்திகையில கார்த்திகை கார்த்திகை திருக்கார்த்திகை தினம் அன்னைக்குதான் ஆழ்வார் அவதாரம் திருவங்கையாள். அதே தினம் தான் தேசியின் பரமபதம், தேசியன் அந்த தினத்துக்காக காத்துக்க, அதாவது பிரியவர்கள்லாம் பரமபதம் போனோம்னா அந்த தினத்தை அவளே முடிவு எடுத்துப்பான், அவதாரமே அவளே முடிவு எடுத்திருப்பான் சில பேர். அதாவது தேசியன் வந்து 12 வருஷ காலம் கழிச்சு அவதாரம் பண்ணியிருக்கேன், 12 வருஷ காலம் அம்மா கிட்ட வயிற்ற கர்ப்பவாசம் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டானா, அவருடைய அவதாரம் எப்ப நடக்கணுங்கிறது அவர் முடிவு பண்ணிக்கிறார், நம்மளாம் மாதிரி கிடையாது. அவர் அவதாரத்தை முடிவு பண்ணி 12 வருஷ காலம், பராசர மகரிஷியும் 12 வருஷ காலம் கழிச்சுதான் பிறந்தார். பீஷ்மர் வந்து உத்தராயணம் வரட்டும் காத்துன்றது அப்புறம் பிராணத்தியாகம் பண்ணார், ஏன்னா அவர் கட்டில இருக்கு, இறப்போ பிறப்போ யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, ஆச்சாரியாளுக்கு அவ கட்டுல இருந்திருக்கு. கட்டுல இருந்திருக்கு அப்படின்னா நான் எப்ப வேணா போவேன் அப்படிங்கிற பெருமிதத்தில் இல்லை. ஆனா அவ காத்துன்னு செய்யறாள். அதனால திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர தண்ணிக்கு தேசியன் வந்து இதுக்கு போயிருக்கு. பரமபதத்து போன முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் ஐப்பசி திருவோணம், அதே மாதிரி திருவோணத்துல தேசியன் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஆழ்வாருடைய அம்சமும் தேசியம் கிட்ட இருக்கு அப்படிங்கறத மெதுவா உபவாதம் பண்ணலாம். அதுல இந்த கடைசி ஆழ்வாருடைய ஆழ்வார் இந்த திருமங்கி ஆழ்வார் அவரை சொல்லி அவருடைய ஒரு கருத்து சுவாமி தேசியனுடைய ஹிருதயத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறபடினால பரகாலாங்கிரி பக்திமானே அவருடைய திருவடியில பக்தி உள்ளவர் சாதிச்சார். அடுத்தது 30வது திருநாமம் ஸ்ரீ பராசர பட்டாரிய மேகசூக்தியம்பு சாதகா. அதுதான் விஷயம். இந்த மூணு திருநாமத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டா திருமங்கி ஆழ்வார் மாதிரியே அவர் பாசனம் பாடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். திருமிசி ஆழ்வார் மாதிரியே பாசனம் பாடக்கூடியவர் அப்படிங்கறது சில இடத்துல தெரியும். அந்த மாதிரி திருமங்கி ஆழ்வார் மாதிரியே பாசனம் பாடக்கூடியவர், அநேக பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த திருநாமத்துல என்ன கேட்டா பராசரி பராசர பட்டாரி மேக சூக்தியம்பு சாதகா. பராசர பட்டாரியருடைய சூக்தி, பராசர பட்டாரியர் அருளை செய்த சூக்திகள் இருக்கே, அந்த சூக்தியை உபஜீவிச்சு வாழறவர், அந்த சூக்தியை பருகக்கூடியவர் சுவாமி தேசிகன். பராசர பட்டரே மேகம் அப்படின்னு வச்சோம்னா அந்த மேக ஜலம் இருக்கோ இல்லையோ அது அவருடைய சூக்தி. அந்த ஜலத்தை பருகக்கூடிய சாதக பக்ஷியாம் தேசிகன். சாதக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்கு, அது வெளியில அங்கங்க குளத்துல இருக்கிற ஜலம்லாம் சாப்பிடாது. யாராவது ஜலம் எடுத்து வச்சா அதெல்லாம் சாப்பிடாது. மழை பெய்யும் போது சாக்ஷாத் மேகத்திலேருந்து என்ன கிளம்ப வருதோ அது மட்டும் தான் சாப்பிடும். பூமியில பட்டாச்சுன்னா அது சாப்பிடாது. பூமியில படுறதுக்கு முன்னாடி மேகத்திலேருந்து சாக்ஷாத்தா வரணும், வந்தா அது சாப்பிடுவோம். அந்த மாதிரி தேசிகனும் என்னன்னு கேட்டா பராசர பட்டாரியர் அப்படின்னு ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகத்தினுடைய சூக்திகள், பராசர பட்டாருடைய சூக்திகள் தான் மழை. அந்த மழையை நம்பி இருக்கிற சாதக பக்ஷி தான் தேசிகன். ஏன்னா பராசர பட்டாரியர் சொன்ன அர்த்தத்தை தான் நிர்தாரணம் பண்ணுவார், தவிர வேற எதையும் பண்ண மாட்டார். அதைதான் ஏத்துப்பார், அதுதான் இவருக்கு. அங்கிருந்து கீழ் விழுந்ததெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டார். ஸ்ரீ பராசர பட்டாரிய மேக சூக்தியம்பு சாத்தகா. தேசிகனே ஒரு இடத்துல தயாசிரத்தை சொல்ற, ஜெகதி சாத்தகவத் கிருத்தினாங்கிற, நாங்களாம் சாத்தகங்கள் மாதிரிங்கிற, அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகமே வந்திருக்கு, இந்த திருநாமம் வந்திருக்கு. அதாவது இது கொஞ்சம் நன்னா விரிவாசனா புரியும். ஸ்ரீரங்கத்துல இந்த பராசர பட்டருடைய சிஷ்ய பரம்பரைகள்லாம் வந்துருந்தது. பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பில்லை, இப்படியாக சிஷ்ய பரம்பரையெல்லாம் இருக்கு. தேசிகன் வந்து காஞ்சிபுரத்துல நம்ம நடாதூர் அம்மாள், அதுக்கப்புறம் வந்து மடப்பள்ளி ஆச்சான், இவாளுடைய பரம்பரையில வந்தவர், அந்த குரு பரம்பரையில வந்தவர் சுவாமி தேசிகன். அவர் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் தேசிகன் ஏழு அப்புறம் பார்த்தா இங்க வேற ஒரு பரம்பரை இருக்கு. பெரியவாச்சாம் பிள்ளை, நஞ்சியர், நம்பிள்ளை அப்படின்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. தேசிகன் அவருக்கு அது சரிப்படல. ஏன்னா இவருக்கு இவருடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த விஷயம் அது இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. சரணாகிதி பண்ணணும்னு இவருக்கு சம்பிரதாயம் வந்திருக்கு, ஆனா அவளை சரணாகிதி பண்ண வேண்டாம் சம்பிரதாயம் அங்க வந்திருக்கு. அடிப்படையிலேயே பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ தேசியன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, அவளுடைய ஆச்சாரியன் இருக்காரு இல்லையோ நஞ்சியர் நம்பிள்ளையெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் மூலமான ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டான். பராசரப்பட்ட அவர் என்ன சொன்னாரோ அது வச்சுன்னு பல விஷயத்தை ஸ்தாபிச்சிருவார் தேசியன். தேசியன் ரகசியத்தை விசாரத்திலாம் பராசர பட்டருடைய சீசுக்தியெல்லாம் நிறைய எடுத்து காமிக்கிறது. பட்டர் இப்படி சாதிச்சார், பராசர பட்டர் அருளி செய்த அஷ்டஸ்லோகி அப்படின்னு ஒண்ணு, அவர் அருளி செய்த லட்சுமி கல்யாணம்னு ஒரு புஸ்தகம், அவர் அருளி செய்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு ஸ்தோத்திர கிரந்தம், அவர் அருளி செய்த சகஸ்ரநாம பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு, இந்த புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டே சம்பிரதாய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ற. பாக்கி கீழே வந்தவாள் பராசர பட்டருடைய சிஷ்யர்கள், அவ சொன்னதெல்லாம் தேசியம் பெருசா எதிர்பார்க்கல, அதை நம்பல. இப்படி ஆனால் சாதக பக்ஷியானது மேகத்திலிருந்து வர ஜலத்தை தான் சாப்பிடும், தரையில விழாத ஜலத்தை சாப்பிடாது. அதுவும் மேகத்திலிருந்து வந்ததுதானே, தரையில இருந்ததும் ஆனா கூட அதை சாப்பிடாதான். அந்த மாதிரி பராசர பட்டதை மாத்திரம்தான் சுவாமி தேசியம் வந்து எடுத்துப்பார், பாக்கி பேருடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. அதனால பராசர பட்டத அவருடைய ஸ்ரீசுக்தி மாத்திரம் எடுத்துனபடியான ஸ்ரீ பராசர பட்டாரு மேக சுக்தி எம்பு சாத்தகா. அது மாத்திரம் இல்ல, தேசியனுடைய கவிதை நடைய பராசர பட்டருடைய நடையை ஒத்துருக்கும். பராசர பட்டர் மாதிரி தான் கவிதை தேசியம். அதனால அவரை பார்த்து இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். பராசர பட்டர் அனுசரிச்சு பண்ணார், தனியா பண்றேங்கிறத பண்ண மாட்டார், ஆச்சாரியர் அனுசரிச்சுதான் பண்றாரு. இவர் எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம் நாம் வேது கூரநாத சுதம் அப்படின்னு சத்தவீரத்த மாளிகையில் வரும். சம்ஸ்கிருத கவிதையில சுவாமி தேசியம் வந்து பராசர பட்டாரியரை பின்பற்றி இருக்கார் அப்படின்னு வரும். அதே மாதிரி திருமந்திரத்தை அர்த்தத்தை சொல்லும்போது பராசர பட்டார் வந்து சேர்ந்து அஷ்டஸ்லோகிங்கிற புஸ்தத்தை வச்சிருந்தார். விராட்டினுடைய தத்துவத்தை சொல்லும்போது பராசர பட்டார் அருளை செய்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படிங்கிற கிரந்தத்தை வச்சுட்டார். இது எல்லாமே பராசர பட்டார் சொன்னதை வச்சுட்டே அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணபடினால பராசர பட்டாரே மேக சூக்கியம்பு சாத்தகா அப்படின்னாச்சு. அடுத்த விரணாமம் சீவத் சுச்சின்னமிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா. சீவத்ஸ சின்னர் அப்படிங்கிறத கூறத்தாழ்வா, சீவத்ஸ சின்ன மிஸ்ரர் அப்படின்னு வருது. அவர் ஒரு சந்திரனா வச்சு அந்த அவருடைய சீசித்தியங்கிறது சந்திரனுடைய ஒரு ஒளி வெளிச்சம்னு வச்சு அதுக்கு சகோரமா தேசிகன் இருக்கா. இந்த சக்கோரம் போன திருநாமத்துல சாதகம்னா இப்ப சகோரங்கிற சகோரம்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது வந்து சந்திரனுடைய பிரகாசம் இருக்கும் இல்லையோ, சந்திரனுடைய வெளிச்சம், அதையே சாப்பிடுவான். அது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு வேற எதுவும் அதுக்கு தேவையில்லை. அதுபோல நம் சுவாமி தேசிகனுக்கு அந்த சீவத்ஸ சின்ன மிஸ்ரர் அப்படின்னு இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் இருக்கிற அவருடைய சீசுக்திகள் அநேக கிரந்தங்கள் சாய்ச்சிருக்கிறார்கள், அநேக ஸ்தோத்திரங்களை சாய்ச்சிருக்கேன். அவருடைய சீசுக்திகளே இவர் பருகின்றிருக்கார், அவருடைய சீசுக்திகளிலேயே ஈடுபட்டு இருக்கார். பஞ்சஸ்தவங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார், அதிலே இவர் ரொம்ப ஈடுபட்டு இருக்கார். அவர் பண்ண சீஸ்தவம் அதெல்லாம் எடுத்து சீ விஷயமா பலதை ஸ்தாபிக்கிறார். கூரத்தாழ்வான் பண்ணதுலேருந்து எடுத்து இதெல்லாம் அங்கங்க நாம பார்க்கலாம், சதுஸ்லோகி பாஷ்யத்துலாம் விஸ்தாரமா பார்க்கலாம். அதனால சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா இவா ரெண்டு பேருடைய சாயையும் இருக்கும். ஒன்னு பராசர பட்டாரிய, இன்னொரு சீவத் சின்ன மிஸ்ர, இன்னும் கூரத்தாழ்வார். இவர் பராசர பட்டர் தகப்பனார், இவர் பிள்ளைவர், பராசர பட்டருடைய திருக்குமாரர் தான் இவர். இல்ல கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டர் அப்படி. அதனால அப்பா பிள்ளை இவர் ரெண்டு பேரும் தேசிய நிறுத்திருக்கார் அப்படின்னு இருக்கும். இவர் ரெண்டு பேருடைய ஸ்லோகங்களும் உத்தமமா இருக்கும், அதையே பின்பற்றி தான் தேசியன் இத்தனை ஸ்தோத்திர வாடம் பண்ணியிருக்கேன். பராசர பட்டர் மாதிரி கூரத்தாழ்வான் மாதிரி பண்ணணும்ன்றதான் இத்தனை ஸ்தோத்திர வாடங்கள் பண்ணியிருக்கேன். அதனால ஸ்ரீவத்ஸ சின்ன, ஸ்ரீவத்ஸ சின்னா வேற யாரோமா இருக்கணும், ஆனா அது கூரத்தாழ்வாருடைய திருநாமம். ஸ்ரீவத்ஸ சின்னங்கிறது எம்பெருமானுக்கு திருநாமம், அதுதான் அவருக்கு வச்சிருந்தார். அதாவது எம்பெருமானுடைய மார்பில் ஸ்ரீவத்ஸம் என்னும் ஒரு அடையாளம் உண்டு, அது ஸ்ரீ இருக்கிற இடம் அது திருமார்பு. அதனால அந்த அடையாளத்துக்கே ஸ்ரீவத்ஸம், ஸ்ரீவத்ஸாய ஸ்ரீவாச, விராட்டி வாசம் பண்ற இடத்துல அந்த அடையாளம் இருக்கான் ஸ்ரீவத்ஸங்கிறது. அதனால அந்த அடையாளத்தை உடையவன் எம்பெருமான், அதனால ஸ்ரீவத்ஸ அடையாள உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்ரீவத்ஸ சின்னன் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் சொல்லுவோம். ஸ்ரீவத் சாங்கன், அங்கன்னா அடையாளம், ஸ்ரீவத் சாங்கன், ஸ்ரீவத்ஸ சின்னன் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில். தமிழ்ல வந்து திருமருமார்பர் அழகா சொல்ற தொண்டர் புடியாத திருமருமார்பர் இல்லை சிந்தையில் திகழ வைத்து, திரு அப்படின்னா ஸ்ரீ, மறு அப்படின்னா அடையாளம், மார்பா அப்படின்னா திருமார்புல இருக்கு. அதனால சீவத்ஸ சின்னங்கிறது தமிழ்ல சொல்லச்ச திருமனுவார்பன் வரும். அது பெருமாளுடைய திருநாமம், அதுதான் இவருடைய திருநாமம். அவர்தான் அதுக்கப்புறம் பகவத் ராமான் பேரு ஆழ்வான் அப்படின்னு சொன்னபடினால அவருக்கு ஆழ்வான் பேர் வந்தது. அவர் கூரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தபடினால அவருக்கு கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்றோம். கூரங்கிறது காஞ்சிபுரத்து கிட்ட இருக்கிற ஒரு ஊரு. ஆழ்வான் அப்படின்னு சம்பிரதாயத்தை சொன்னா அது கூரத்தாழ்வான் குறிக்கும். ஆழ்வார் அப்படின்னு இறுதி கூட்டி சொன்னா அது நம்மாழ்வாரை குறிக்கும் அப்படின்னு நமக்கு சம்பிரதாயம். வெறும் ஆழ்வான் அப்படின்னா கூரத்தாழ்வானுக்கு. அதனால அந்த கூரத்தாழ்வான் அருள் செய்த சூக்திகள் என்ன இருக்கோ அதையே சந்திர ஒளி மாதிரி அது அந்த சூக்திகளை பரிகின்றிருக்கக்கூடிய அதை பானம் பண்ணக்கூடிய சகோரம் மாதிரி சுவாமி தேசிகின்றிருந்தார் அப்படின்னு இந்த திருநாமத்தை சொல்ற. சீவத்ச சின்ன மிஸ்ரேந்து சூக்தி ஜோத்ஸ்னா சகோரகா. இங்கெல்லாம் இந்து சந்திரன் சொன்னார்னா சந்தன் மாதிரி அத்தனை குளிர்ச்சியானவர் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவர் இந்த அர்த்தங்கள்லாம் வச்சுக்கணும். ஆனா ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ திருவங்கி ஆழ்வார் தமிழுக்கு திருவங்கி ஆழ்வார் மற்றும் திருவங்கி ஆழ்வார் முதலானவர்கள் சம்ஸ்கிருத்தில் இவா ரெண்டு பேர் இவாளை அனுசரிச்சு தேசியம் பல கிரந்தங்களை பண்ணியிருக்க பல ஸ்தோத்திரங்கள்லாம் இவாளை பின்பற்றியே இவாளை மாதிரியே தான் பண்ணியிருக்க. அதனால இவாளுகளை மாத்திரம் விசேஷமா சொல்றார். எல்லாரையும் சொல்லாமல் இவாளை மாத்திரம் சொல்லிட்டு ஆச்சாரிய பரம்பரையிலையும் வேறு சில ஆச்சாரியர்களையும் குறிப்பிட்டு அவளுடைய அனுகிரகத்தோட தேசியம் இருந்தார். அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாட்டோட தேசியம் இருந்தார் அப்படிங்கிற திருநாமங்களை இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ஏகாந்தவா சரிசிகா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த விதம் இந்த விதம் இந்த விதம் இங்க நிக்கிறது. ஆச்சாரிய அனுகிரகங்கள்லாம் சுவாமி தேசியனுக்கு இருந்தது விசேஷமாக இருந்தது அப்படின்னு சொல்ற விஷயம் இங்க நிக்கிறது. தேசியனுடைய பால்யத்தை சொல்லிட்டு வந்தார். தேசியனுடைய வித்யாபியாசங்களையெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ தேசிகன் வாழ்ந்த விதத்தை பத்தி எல்லாம் அடுத்தது தொடர்ந்து அடுத்த திருநாமங்களை பார்க்கலாம். கவிதார்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.